கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயமுதீரயேத். தத்வேனயஸ்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 53 திரிசங்குவின் கதை என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. கடந்த சில பாகங்களாக நாம் இக்ஷ்வாகுவின் குலத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல எவ்வளவு பராக்கிரமசாலியான ராஜாக்கள் இருந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். ககுத்ஸ்த மகாராஜா அப்படிங்கிறவர் எப்படி எம்பெருமானுடைய அம்சாவதாரமாக இருந்தார்னு பார்த்தோம். சென்ற பாகத்திலே அதே போல புருகுத்ஸ்த மகாராஜா அப்படிங்கிறவருக்குள்ளும் எம்பெருமான் அனுப்பிரவேசிச்சு நாகர்களுக்கு உதவி பண்ணினார் அப்படின்னு பார்த்தோம். அந்த புருகுத்ஸ்த மகாராஜாவின் மனைவியான நர்மதா தேவியினுடைய மகாத்மியம் என்ன அப்படிங்கறதையும் உணர்ந்தோம். இப்போ மேல இந்த வம்சத்தினுடைய வரலாறு சொல்லுகிறார் மகரிஷி. புருகுத்ஸ்த மகாராஜாவுக்கு த்ரசத்தஸ்யு அப்படின்னு ஒரு புத்திரன் இருந்தானாம். அந்த த்ரசத்தஸ்யுக்கு அனரண்யன் ஒரு புத்திரன். இந்த அனரண்யனை ராவணன் திக்விஜயம் செய்யும் பொழுது மாய்த்து விட்டானாம். அனரண்யனுடைய புத்திரன் பிருஷதஸ்வன், பிருஷதஸ்வனுடைய புத்திரன் ஹரியஸ்வன், ஹரியஸ்வனுடைய புத்திரன் சுமனா அப்படிங்கிறவன், சுமனாவுக்கு த்ரிதன்வா அப்படிங்கிற புத்திரன், த்ரிதன்வாவுக்கு த்ரையாருணி அப்படிங்கிற புத்திரனும், இந்த த்ரையாருணிக்கு சத்யவிரதன் அப்படிங்கிற புத்திரனும் பிறந்தார்கள். இந்த வம்சத்தினுடைய பெயர்களை கேட்டாலேயே புண்ணியமாம். அதனால மகரிஷி மெனக்கெட்டு ஒத்தரையும் விடாமல் அந்த பட்டியலை சொல்றார். அதையே இப்பொழுது நாமும் சொல்லி நல்ல பாக்கியத்தை பெறுவோம். இந்த சத்யவிரதன் அப்படிங்கிற மகாராஜா தான் த்ரிசங்கு அப்படிங்கிற பெயரோட பிரசித்தி பெற்றான் அப்படின்னு சொல்லுகிறார் மகரிஷி. த்ரிசங்கு அப்படிங்கிறது காரண பெயராக ஆச்சு சத்யவிரதனுக்கு. இவனுக்கு ஏன் த்ரிசங்குன்னு பேர் வந்தது அப்படிங்கறத இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணும் பொழுது ஸ்ரீமத் அழகிய சிங்கர் விஸ்தாரமாக சாதிக்கிறார். த்ரிசங்கு அப்படிங்கிறவனுக்கு த்ரிசங்குன்னு பேர் வந்ததுக்கு காரணத்தை ஹரிவம்சம் சொல்லுகிறதாம். சங்குன என்னன்னு கேட்டா தொந்தரவு அப்படின்னு அர்த்தம். முளை கூச்சினால ஏற்படக்கூடிய தொந்தரவு. முளைக்கூச்ச ஹிருதயத்துல அடிச்சா எவ்வளவு துன்பம் வருமோ அந்த மாதிரி துன்பத்தை வரவழைத்தானாம் இந்த சத்யவிரதன் தன்னுடைய தந்தைக்கு. மூணு விதமான பாவங்களை பண்ணி இப்பேற்பட்ட துன்பத்தை வரவழைச்சதுனால அவனுக்கு த்ரிசங்குன்னு பேர் வந்ததான். அந்த பாவங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு சமயம் கல்யாணத்துக்கு இருந்த ஒரு பெண்ணை அபகரிச்சுண்டு வந்துட்டானாம் இந்த சத்யவிரதன். அந்த பெண்ணினுடைய சம்மதம் இல்லாமல் அசாஸ்திரியமாக அபகரிச்சுண்டு வந்துட்டானாம். அதனால அவனுடைய பிதாவுக்கு ரொம்ப ரொம்ப மன கஷ்டம் ஏற்பட்டு அந்த பிதா இவனுக்கு சாபம் கொடுத்தாராம், நீ சண்டாளனாக போவாய் அப்படின்னு சொல்லி. இது ஹரிவம்சம் சொல்ற வரலாறு. இது இவன் செய்த முதல் குற்றம். அடுத்தது வசிஷ்டர் ஒரு சமயம் யாகம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பல பசுக்களை சேகரிச்சு வச்சிருந்தாராம். அதுல ஒரு பசுவை கொன்னுட்டானாம் இந்த சத்யவிரதன். இது இவன் செய்த இரண்டாவது பாபம். அதே போல இன்னொரு சமயத்துல மாம்சத்தை உண்ணும் பொழுது புரோக்ஷிக்காமல் உண்டுட்டானாம் இந்த சத்யவிரதன். இந்த மூன்று பாபங்களும் ரொம்ப ரொம்ப அதர்மமான அசாஸ்திரியமான பாபங்கள். இப்பேற்பட்ட பாபங்களை இவன் செய்தானே அப்படின்னு அந்த தந்தை வெறுத்து ஒதுக்கிவிட்டார் அவனை. இவனும் த்ரிசங்கு அப்படிங்கிற பெயரை கொண்டு சண்டாளனாக தெரிஞ்சின்றிருந்தானாம் காட்டுல. அந்த சமயத்துல இவனுடைய நாட்டுல துர்பிக்ஷம் ஏற்பட்டுடுத்து. இந்த மாதிரி பாபங்கள்லாம் நேர்ந்தா துர்பிக்ஷம் வருது சகஜம் தானே. அதனால துர்பிக்ஷம் ரொம்ப மோசமாயிடுது. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, 12 வருஷ காலம் துர்பிக்ஷம் இருந்ததாம் நாட்டுல. அப்படி இருக்கும் பொழுது யாருக்குமே உணவே கிடைக்கல, எல்லாரும் மாம்சம் சாப்பிட்டு தரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கஷ்டமான நிலைமை உண்டாச்சு. பெரிய பெரிய மகரிஷிகள்லாம் கூட பிராணம் தரிக்கணும்னா மாம்சத்தை தான் உண்டாக வேண்டும் அப்படிங்கிற நிலைமை இருக்கும் பொழுது விஸ்வாமித்திரரும் அதே மாதிரி ஒரு தசையில தான் இருந்தார். அவருக்கும் மாம்சம் சாப்பிட வேண்டிய நிலைமை. அந்த மாம்சமும் லேஸ்ல கிடைக்கிறது இல்லையா, சண்டாளர்கள் தான் மாம்சத்தை கண்டுபிடிச்சு வச்சுருப்பாளாம் அந்த காலத்துல நிறையா. அதனால மாம்சம் வேணும்னா சண்டாளனை போய் கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமை அந்த நாட்டுல இருக்கிற மக்களுக்கு வந்து கொடுத்து. த்ரிசங்கு இப்ப சண்டாளனா இருக்கான். அப்போ அவன் பார்த்தான் விஸ்வாமித்திரருக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படின்னு அவனுக்கு தோணித்து. ஏன்னா விஸ்வாமித்திரர் பெரிய மகரிஷி அப்படின்னு தெரியும். இந்த மகரிஷிக்கு நாம் ஒரு உபகாரம் செய்தால் அவருக்கு சண்டாளனை போய் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லாமல் அவருக்கும் சந்தோஷம் வரும். அவர் சந்தோஷப்பட்டார்னா நம்மளுக்கு இந்த சண்டாளத்தனத்திலேந்து மீட்சியும் கொடுப்பாரோ என்னவோ அப்படிங்கிற நப்பாசையினால ஒரு காரியம் செஞ்சான் த்ரிசங்கு. இவனே தினம் மாம்சத்தை எடுத்துட்டு போய் கங்கையினுடைய கரையில ஒரு ஆலமரத்துல கட்டி வச்சுடுவான். விஸ்வாமித்திரருக்கு தேவையான அளவு கட்டி வச்சுடுவான் உணவு. அந்த மாதிரி தினம் பண்ணிட்டு இருந்தான் இந்த துர்பிக்ஷம் போற வரைக்கும். இது அறிஞ்ச விஸ்வாமித்திரர் தனக்கு உதவி செய்யறது யாருன்னு தெரிஞ்சுட்டார். இந்த த்ரிசங்குவுக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு தீர்மானிச்சார். நல்லதையும் செஞ்சாராம். இந்த சண்டாளத்தனத்திலிருந்து அவனை விடுவித்தார் அப்படிங்கறது ஒரு நல்லது. இந்த வரலாறு இந்த மாதிரி ஹரிவம்சத்திலையும் விஷ்ணு புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மேல ஸ்ரீமத் ராமாயணத்துல இதே வரலாறை சொல்லும் பொழுது வால்மீகி பகவான் இதை இன்னும் விஸ்தாரமாக சொல்றார். அவர் சொல்லும் பொழுது த்ரிசங்கு அப்படிங்கிறவன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ராஜ்யம் ஆண்டான். ராஜ்யம் ஆண்டு முடிச்ச உடனே அவனுக்கு ஸ்வர்க்கம் போகணும் அப்படிங்கிற ஆசை வந்தது. அந்த ஸ்வர்க்கத்துக்கு இந்த பிராகிருத சரீரத்தோடையே போகணும் அப்படிங்கிற ஆசையும் அவனுக்கு வந்துதான். ஸ்வர்க்கத்துக்கு போகணும்னா எப்படி போகணுமோ அந்த சரீரத்தோட அந்த விதத்துலதான் போகணும். அதுதான் தர்மம், அதுதான் சாஸ்திரம் சொல்றது. ஆனால் இந்த த்ரிசங்குவுக்கு இப்படி ஒரு விபரீத ஆசை வந்தது, இந்த உடலோடையே நாம் ஸ்வர்காரோகணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அதையே பிரார்த்தனையாக கொண்டு போய் வசிஷ்டர் கிட்டக்க சமர்ப்பிச்சான் த்ரிசங்கு. வசிஷ்டர் இவனுடைய குல புரோஹிதர். அவர்கிட்டக்க போய் எப்படியாவது என்ன ஸ்வர்க்கத்துக்கு இந்த உடம்போடையே ஏத்தி விடணும் அப்படின்னு சொல்ல, வசிஷ்டர் இதெல்லாம் சாத்தியம் இல்லப்பா, சாஸ்திர விஹிதமான காரியங்களை தான் செய்யணும். சாஸ்திர விருத்தமான செயலை நாம் செய்தோமானால் நமக்கும் அது தீங்கு கொடுக்கும், யாருக்கு செய்விக்கிறோமோ அவனுக்கும் அது பலிக்காது, அதனால நாம் இப்படி ஒரு செயலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டார் வசிஷ்டர். த்ரிசங்குவுக்கு ஆசை அடங்கல. உடனே வசிஷ்டருடைய பிள்ளைகள் கிட்டக்க போய் உங்க அப்பா மறுத்துட்டார், ஆனால் உங்களால இந்த காரியம் சாத்தியமாகும் அப்படின்னு நினைக்கிறேன், என்ன ஸ்வர்க்கத்துக்கு இந்த உடலோட அனுப்பணும் அப்படின்னு கேட்டுட்டான். வசிஷ்டருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. எங்க அப்பா முடியாதுன்னு சொன்ன காரியத்தை அவரை மீறி நாங்க செய்வோம்னு நீ எப்படி நினைச்சோம், அது மட்டும் இல்லாமல் அவரால முடியாது, நீங்கள் எனக்காக இதை செய்து கொடுக்கணும்னு ஆணையிடுற மாதிரி வேற வந்து சொல்றையே, இப்படி உனக்கு துர்புத்தி ஆயிட்டதுனால உனக்கு இனி ராஜ்யத்தை நடத்தக்கூடிய தகுதி இல்லை, நீ சண்டாளனாக போகணும் அப்படிங்கிற சாபத்தை வசிஷ்ட புத்திரர்கள் த்ரிசங்குவுக்கு கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்றார் வால்மீகி பகவான். ஆனால் இந்த இடத்துல முன்னாடி சண்டாளனா இருந்து பிறகு ராஜாவாகி பிறகு சண்டாளனானா த்ரிசங்கு அல்லது இப்பதான் சண்டாளனானா அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல. என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, ஒரு ஒரு புராணம் ஒரு ஒரு விதத்துல சொல்றது, கவனிக்க வேண்டிய விஷயம்னா ஒன்னே ஒண்ணுதான், அசாஸ்திரியமான விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதை தாங்க மாட்டார்கள் கோவலமுடைய மகரிஷிகள் அப்படிங்கறது விஷயம். மகரிஷிகளோ பித்ருக்களோ பிரஜைகளோ சிஷ்யர்களோ தப்பு பண்ணினா அவர்களை கண்டிப்பார்கள். அது சாபம் கொடுத்து கண்டிக்க வேண்டி வந்தாலும் அதை அவசியம் செய்வார்கள் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்படி சபிக்கப்பட்ட இந்த திரிசங்கு இன்னும் தன்னுடைய ஆசையை கைவிடாமல் எப்படியாவது இந்த சரீரத்தோட சொர்க்கம் போகணும்னு நினைச்சு இப்படி சுத்தின் இருக்கான் காட்டுல. அப்ப விஸ்வாமித்திரரை பார்க்க, விஸ்வாமித்திரர் கிட்டக்க பிரார்த்திக்க, வசிஷ்டரால முடியாத காரியத்தை தான் செய்வோம்னு விஸ்வாமித்திரரும் ஏற்று கொள்ள பெரிய யாகத்தை பண்ண ஆரம்பிச்சாராம். திரிசங்குவ இந்த சரீரத்தோட சொர்க்கத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிற யாகம். யாகத்துல தேவதைகள் ஆவாகனம் பண்ணணும், அவர்கள் வந்து ஹவிஸ் வாங்கிக்கணும். ஆனா விஸ்வாமித்திரர் செய்யக்கூடிய இந்த யாகத்துக்கு எந்த தேவதையும் வரல. ஏன்னா இவர் செய்யற இந்த யாகம் சாஸ்திர விகிதம் இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் வந்து ஹவிஸ் வாங்கிண்டா அவர்களுக்கும் அந்த பாபம் வந்துடும் அப்படிங்கறதுனால அவர்கள் யாரும் வரல. விஸ்வாமித்திரர் ரொம்ப கோபப்பட்டு, சரி என்னுடைய தபோபலத்தினால அப்படியே உன்னை சொர்க்கத்துக்கு ஏத்தி வைக்கிறேன், தேவதைகளை கூப்பிட்டு அவர்களுக்கு மரியாதை பண்ணி உன்னை அவர்களோட அனுப்பணும்னு நினைச்சேன், ஆனா அவர்கள் வரல, அதனால என்ன நானே உன்னை நேரடியா அப்படியே ஏத்தி விடுறேன், நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொல்ல திரிசங்குவும் அப்படியே ஏறி போக ஆரம்பிச்சானாம் சொர்க்கத்துக்கு. அதே உடலோட சொர்க்கத்துக்கு போன திரிசங்குவ தேவேந்திரன் பார்த்தான், யாருடா வந்தா இவன், பிராகிருதமான சரீரத்தோட பூலோகத்து சரீரத்தோட இப்படி வந்திருக்கானே சொர்க்கத்துக்கு, இங்க இவனுக்கு இடம் கிடையாது, இந்த மாதிரி அதர்மமா ஒருத்தன் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா இவனை போனா போறதுன்னு நாம உள்ள விட்டுட்டா அப்புறம் எல்லாரும் இப்படியே உடலோட சொர்க்கத்துக்கு வர ஆரம்பிச்சுடுவா, இதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி திரிசங்குவ வெளியில தள்ளி விட்டுட்டான் தேவேந்திரன். திரிசங்கு தலை கீழே உருண்டு விழ ஆரம்பிச்சான். இப்படி உருண்டு இவன் விழறத்தை பார்த்த உடனே விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்து அப்படியே நில் அப்படின்னார். திரிசங்கு தலைக்கீழ அப்படியே நின்றான். தேவர்கள்லாம் இறங்கி வந்தா விஸ்வாமித்திரோட பேசுறா, மகரிஷே இந்த மாதிரி நீங்க பண்றது ரொம்ப தப்பு, எது சாஸ்திரமோ அதன்படிதான் நடக்கணும், எப்படி சொர்க்கம் வந்து சேரணுமோ அப்படிதான் வந்து சேரணும், அப்பதான் சொர்க்கத்துக்குள்ள அவர்களுக்கு அனுமதி உண்டு, அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு பண்ணினா அப்புறம் அது எப்படி உலகத்துல தர்மம் நிலைச்சு நிற்கும், தர்மம் நினைச்சு நின்றாதானே எல்லா காரியங்களும் ஒழுங்கா நடக்கும், ஏற்கனவே நாட்டுல துர்பிக்ஷங்கள்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு, உம்ம மாதிரி ஒரு பெரிய மகரிஷியே இப்ப ஏற்பட்ட ஒரு காரியத்தை பண்ணினா அது அடுக்குமா அப்படின்னு கேட்க, இந்த சமயத்துக்குள்ள விஸ்வாமித்திரனும் கொஞ்சம் கோபம் தணிஞ்சவராக ஆயிட்டார். யோசிச்சு பார்த்தார், இவர்கள் சொல்றது வாஸ்தவம் தான், ஆனா இவர் திரிசங்குவுக்கு வாக்கு கொடுத்து விட்டாரு, உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்பறேன்னு சொல்லி விட்டார், இந்த திரிசங்குவோ அந்த சொர்க்கத்துக்குள்ள போக முடியாதவனா இருக்கான், அப்படி போயிட்டா அது அசாஸ்திரியமாயிடும் இவருக்கு இப்ப புரிஞ்சு போச்சு, உடனே உனக்காக நான் கொடுத்த வாக்கின்படி ஒரு சொர்க்கத்தை நானே சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலகீழ தொங்கற இந்த திரிசங்குவுக்கு ஒரு இடத்தை சிருஷ்டிச்சு கொடுத்தாராம். அதான் திரிசங்கு ஸ்வர்க்கம் அப்படின்னு இப்பொழுதும் சொல்லுவார்கள். இப்படி திரிசங்குவை சொர்க்கத்துக்கு அனுப்பித்தார் விஸ்வாமித்திரர் அப்படிங்கறத பராசரர் மைத்ரேயருக்கு சொல்றார். அவர் சுருக்கமா சொல்லி முடிச்சு விட்டார். இந்த விஸ்தாரமான வரலாறு ஸ்ரீமத் ராமாயணத்திலேருந்து எடுத்து இப்ப நாம் சொன்னோம். இந்த கதையில நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் மூணு உண்டு. முதல்ல சொன்ன மாதிரி அசாஸ்திரியமான ஒரு விஷயத்தை செய்தால் அதை பெரியவர்களோ மகரிஷிகளோ பொறுக்க மாட்டார்கள், அதனால திருத்தி பணி கொள்ள வேண்டி அவர்கள் சாபத்தை கூட கொடுப்பார்கள் அப்படிங்கிறது ஒண்ணு. இரண்டாவது, அசாஸ்திரியமான விஷயத்துக்கு ஆசைப்பட்டால் திரிசங்குவ மாதிரி ரெண்டும் கட்டான் நிலையில தான் இருக்கணும். திரிசங்குவுக்கு ஸ்வர்கவாசமும் கிடைக்கல, பூமியிலையும் இல்ல, தலகீழ தொங்கிட்டு இருக்கான் நட்ட நடுவுல. அப்பேற்பட்ட ஒரு ரெண்டும் கட்டானான நிலை அசாஸ்திரியமான விஷயங்களே மனசை செலுத்தினால் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது. மூன்றாவது, மகரிஷிகள் எல்லாம் செய் நன்றி மறக்க கூடாது அப்படிங்கறத அடிக்கடி காண்பிச்சு கொடுப்பார்கள் அப்படிங்கறது. இந்த திரிசங்குவனுடைய கதையில விஸ்வாமித்ரர் திரிசங்குவுக்கு உதவினார் அப்படிங்கறது சுப்பிரசித்தமா தெரியுமே தவிர அதற்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படிங்கறது ரொம்ப பிரபலமா தெரியாது. அந்த காரணத்தை விஷ்ணு புராணம் தான் சொல்றது. ஒரு சமயம் இந்த திரிசங்கு விஸ்வாமித்ரருக்கு பஞ்சம் இருக்கும் பொழுது உதவி இருக்கான், அந்த உதவிய மறக்காமல் செய்தன்றி மறவாமல் விஸ்வாமித்திரன் அவன் சொன்னத்தை செஞ்சார் அப்படிங்கறத நாம் இந்த இடத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும். அவன் கேட்டது அசாஸ்திரியம், அதனால மகரிஷி ஒத்துக்காம இருந்திருக்கலாம் அப்படிங்கறத அப்புறம் உணர்ந்து அதனால அவனுக்கு அந்த திரிசங்கு நிலை ஏற்பட்டது அப்படிங்கறதும் இந்த கருத்திலிருந்து நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. ஆக என் நிலையிலும் தர்மத்திலேயே நம்மளுடைய மதி செல்ல வேண்டும் அப்படிங்கிற உயர்ந்த கருத்தை திரிசங்குவருடைய கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வோம் இந்த விஷ்ணு புராண கதைகளின் மூலம். அடுத்த கதையை அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்.